சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு. கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. புயல் வந்து மையம் கொண்டாலும் பூவின் இதழில் புன்னகை இருக்கு. உள்ளம் பார்க்கும் பார்வைதானே இன்பம் என்பது. சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு. கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. எந்த பூவிலும் தேன் துளி உண்டு, எடுத்து குடிக்கும் அறிவுள்ள வண்டு. வாடி கிடக்க வருந்து துடிக்க வண்டுக்கு நேரமில்லை. இருட்டை பார்த்து மலைப்பது மடமை, இருட்டை நெருப்பால் எரிப்பது திறமை. அதவன் செய்யும் வேலை தன்னை அகலும் செய்துவிடும். மண்ணில் எட்டு நாள் மட்டும் வாழ்ந்திடும், பட்டாம்பூச்சி அழுவது கிடையாது. உன் நெஞ்சிலே சாந்தி கொள், உன் நிழலையும் துன்பம் வந்து நெருங்காது. வாழும் மாலை சார்ந்தது வாழ்க்கை என்பது. சனி சக சனி சனி சக சனி சனி சம சம ரிக ரிக சரி சனி சனி சக சனி சனி சக சனி சனி சம சம ரிக ரிக சரி சனி. சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு. கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. சிரிக்கும் பூக்களினோடு பனியின் துளியால் பல்லாங்குழியாடு. வானம் பொழியும் மழையின் ஷவரில் நாடும் நீராடு. உன்னை கடந்து போகிற போது உட்டி மேகம் திருடிக்கொண்டோடு. பூவை உடைக்கும் காற்றை போல புகுந்து விளையாடு. இந்த ஜீவிதம் ஆனந்தம் கவலைகள் ஒன்று கிடையாது. வெண்ணிலா தேயலா வெளிச்சத்தை வெட்டி கொள்ள முடியாது. மனித ராசி ஒன்றுதான் சிரிக்க தெரிந்தது. சனி சக சனி சனி சக சனி சனி சம சம ரிக ரிக சரி சனி சனி சக சனி சனி சக சனி சனி சம சம ரிக ரிக சரி சனி. சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு. கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. புயல் வந்து மையம் கொண்டாலும் பூவின் இதழில் புன்னகை இருக்கு. உள்ளம் பார்க்கும் பார்வையில்